రామానుజదయః పాహత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామునమద్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుక్మరుక్మ వ్యామోహత స్థైతరాణి త్రణాయమేణే అస్మద్గురో భగవదోస్య దేహైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోహివాహాన్ భక్తాంగ్రేను పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమనిం ప్రణతోస్మి నిత్యం. మనత్తాలుం వాయాలుం వణ్ముళుహూర్పేణం ఇనత్తారిలైనంజేన్ ధనత్తాలుం ఏదుం కురవిలే నిందిశరహోపన్ పాదంగల్ యాముడయ పట్రు. ஸ்ரீஅஸ்பதியான பகவான் திருவேங்கடமுடையானுடைய நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண உலகமுண்ட பெருவாயா பதிகம் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதிலே முதல்ல இந்த திருவாய்மொழிதான், இந்த திருவாய்மொழியிலேயே இந்த தசகம்தான் உயிர் நாடி. ஏன்னா பிரபன்னஜன கூட்டஸ்தர் நமக்கு பிரபத்தி மார்க்கத்தை காட்டவே இப்பேற்பட்ட இந்த திருவாய்மொழியை நமக்கு அருளி செய்தேர். அதுலேயும் முக்கியமாக தானே இந்த பிரபத்தியை நமக்கு பண்ணி காட்டுற மாதிரியான பாசுரம் அதுவும் அந்த திருவேங்கடமுடியான இடத்திலே பண்றார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம் அந்த பாசுரத்திலே. முதல்ல 9 பாசுரத்தில் அந்த நம்ம சரணாகதி பண்றதுக்கு பகவான் எப்பேற்பட்ட கருணையாக இருக்கேர் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்து சில கேள்விகளுக்கு அவரே சமாதானம் சொல்ற மாதிரி சொல்லி கடைசியில் தாயாரோடே சேர்த்து இந்த இடத்துல சரணாகதி பண்றார். அப்பேற்பட்ட அற்புதமான பாசுரத்திலே இன்று 3வது பாசுரம். அதுல முதல் பாசுரத்தில் உன்னுடைய திருவடி சேர எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு, எனக்கு ஒரு வாட்டி சொல்லேன் எப்படி அப்படின்னு கூறாயே அப்படின்னு அங்க மங்களாசாசனம் பண்ணேர். 2வது பாசுரத்தில் சரி இவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கியே எப்படி நான் என் திருவடியில சேர்த்துக்கிறது அப்படின்னு கேள்வி இருந்தா அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றேர். எப்படி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் அசுரர்களெல்லாம் எப்படி ஒண்ணுமில்லாம சின்னா பின்னம் பண்ணாய் கூறாய் நீராய் நிலனாய் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டேரே. அப்பேற்பட்ட எம்பெருமானே கையில சக்கரத்தோட இருக்கிறவரே என்னுடைய பாபத்தை போக்குறதா ஒரு கஷ்டம் அப்படின்னு கேக்குறே. இப்ப 3வது பாசுரம் வண்ணமருள்கொள் அனிமேக வண்ணா மாய அம்மானே எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே தென்னல் அருவி மணி பொன்முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன் அடி சேர அடியேர் காவாவென்னகையே அப்படின்னு அற்புதமான பாசுரம். இங்க சுவாமி என்ன கேட்டுக்கிறேர்னா, நம்மாழ்வார் பெருமாள் என்ன கேட்கிறேர் நம்மாழ்வாருன்னா, ஒண்ணுமே இல்லாத எதுவுமே பண்ணாத உபாயமே பண்ணாத திடீர்னு வந்து திருவடியில வந்து அடையணும் அப்படின்னா மோட்சம் வேணும் அப்படின்னா எப்படி கொடுத்துட முடியும், ஏதாவது ஒரு உபாயம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆழ்வார் எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே அப்படின்ற இந்த ஒரு வரியிலேயே ஆச்சரியமாக பதில் என்னன்னா, நிர்வேத்துகமாக அப்படின்னு நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னா இவ்வளவு நாள் எனக்கு அனுகிரகம் பண்ணேரே, உம்ம நீரே உபாயம் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுத்தேர், நீரே பரமசேஷி நாங்கள் எல்லாரும் உமக்கு சேஷர்கள் அப்படின்னும் நீரே சுவாமி அப்படின்றது எனக்கு தெரிய வைத்தேரே, நீரே பரமபோக்யம் நீரே பரம பிராபியம் அப்படின்னு உபாயமும் உபேயமும் நீரேத்தான் அப்படின்னு எல்லா இந்த ஞானங்கள் எனக்கு எப்படி வந்தது, எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே நீர் எனக்குள்ளே வந்து என் மனசிலே இருந்துதானே இத்தனையும் இத்தனை ஞானத்தையும் எனக்கு கொடுத்துட்டேரு. இப்ப கடைசியா நான் பண்ண வேண்டியது ஒண்ணுதான், உம்முடைய திருவடி பிடிக்கிறது, அது மட்டும்தானே. இத்தனை ஞானங்கள் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் தபசு பண்ணேனா யாகம் பண்ணேனா எதுவுமே பண்ணலையே, இவ்வளவு ஞானத்தை நீர் எப்படி பரம கிருபையோடே எங்களுக்கு அனுகிரகித்தேரோ எனக்கு அனுகிரகித்தேரோ அதே போல அந்த கடைசியா உம்முடைய திருவடியில சேர்த்துக்கணும், அதையும் நீரே இன்னும் பரமக்கிருப்பையோடே அதையும் பூர்த்தி பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு. இவ்வளவு பண்ணேர், இது ஒன்னு மட்டும் ஏன் விட்டு வைப்பானே அப்படின்றதுதான். இவ்வளவு பண்ணும்போது நான் என்ன உபாயம் பண்ணேன்? இப்ப திடீர்னு வந்து கடைசியில உன்னுடைய திருவடி சேரணுன்றது மட்டும் அப்ப மட்டும் உபாயம் என்னன்னு கேட்டா முதல்லயே கேட்டிருக்கணும். அப்ப இத்தனையும் உம்முடைய கிருப்பையாலே பண்ணதுனால அதே கிருப்பையாலே இதையும் அடியனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது இந்த பாசுரம். அது சொல்லும்பொழுது வண்ணம் அருள்கொள் அனிமேகவண்ணா அப்படின்னு, வண்ணம் மருள் கொள் அப்படிங்கும் பொழுது மருள் அப்படின்றது கிருப்பை, வண்ணம் அப்படின்னா சுவாவம், சுவாவமாகவே கிருப்பையோடே இருக்கிறவர் திருவேங்கடமுடியான். அது ஏன்னா திருவேங்கடமலையுடைய சம்பந்தம்னாலே அப்படின்னு ஒழிவில் காலம் எல்லாம் பாசுரத்தில் பார்த்தோம். அவருக்கு சுவாவமாகவே அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு உதாரணம் உண்டு. அர்ஜுனன் வந்து கேட்கிறார், ஒருத்தருக்கு பெருமாள் பரம பாபம் பண்ணான், ஆனா பகவான்கிட்ட வந்து சரணம் அடைந்தான், அவர் தன்னுடைய அவனுடைய பாபத்தெல்லாம் போக்கி அனுகிரகம் பண்ணார். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், இவ்வளவு நாள் மகா பாவம் பண்ணா கடைசியில ஒரு நாள் வந்து உம்முடைய சரணம் அடைந்தான்னு சொல்லி அத்தனை பாபத்தையும் போக்கிட்டாரே, இது வந்து சரியா அப்படிங்கிறார். சரி, அப்ப பெருமாள் சொல்றார், நேர ஒரு நெருப்ப காட்சி இது தொடு அப்படின்னு, நெருப்ப தொட்டான். அதுக்கப்புறம் யமுனா நதியை தொட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டார். யமுனா நதி சில்லுண்டு இருக்குன்னு, நெருப்பு எப்படி இருக்குன்னு சுடுறதுன்னு, ஏன் நெருப்பு சுடுறது, ஏன் ஜலம் சில்லுண்டு இருக்குன்னா, இன்ன கண்ணா இப்படி கேட்கிற, அது சுவாவம் தானே, நதியுடைய சுவாவம் சில்லுண்டு இருக்கணும், நெருப்புடைய சுவாவமே சுடும் அப்படின்னா. அப்ப கண்ணன் சொன்னார், என்னுடைய சுவாவமும் யார் ஒருத்தன் எவ்வளவு பாவம் பண்ணிருந்தாலும் சரணம்னு வந்தா அவனுக்கு அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்வதுதான் என்னுடைய சுவாவம் அப்படின்னார். அப்படி வண்ணம் அருள் கொள் சுவாவமாகவே கிருப்பை பண்றவர் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான். அணிமேக வண்ணாம், சுந்தரமான மேகம் போலே வண்ணம் கொண்டவர், மேகம் போலே இருக்கிறவர், அந்த மேகத்தினுடைய வண்ணம் பெருமாளுக்கு இருக்கு. இங்க சொல்லும்பொழுது மேகம்னு சொல்லுவானே அப்படின்னா, மேகத்தினுடைய சுவாவம் என்ன? குளிர்ச்சியான ஜலத்தை கொடுக்கிறது, மழை பெய்யறது, தீர்த்தம் ஜில்லுண்டு தீர்த்தத்தை கொடுக்கிறது மேகத்தினுடைய சுவாவம். அதே போலதான் இந்த பகவானும் வண்ணம் அருள் கொள் அப்படின்னு சுவாவமாகவே கிருப்பை பண்றாரு. அப்ப சுவாவமாகவே இவ்வளவு கிருப்பை பண்ணிட்டாரே அப்படின்னு சுவாமி தேசிகனும் தயாசதகத்துல ஜலதேரிவ சீததாதயேத்வம் விஷசைலாதிபதே சுவாவபூதா அப்படின்னு, சீதலாதயேத்வம் ஜலதேரிவ அப்படின்னு ஜலம் அங்கேருந்து அருவிகள்லாம் கொட்டி குளிர்ச்சியாக அப்பேற்பட்ட தயை பண்றவரம் அவர், குளிர்ச்சியாகவே இருக்கிறவர். எப்படி நதிகளுடைய சுவாவமோ அப்பேற்பட்ட பகவானுடைய தயை அப்படின்னு. விஷசைலாதிபதே சுவாவபூதா, அது அவனுடைய சுவாவம், அதை மாற்ற முடியாது, கிருப்பையே பண்றது அவனுடைய சுவாவம் அப்படின்னு. அப்பேற்பட்ட நீ மாய அம்மானே அப்படின்னு ஆச்சரியமான சேஷ்டித்தங்கள்லாம் செய்யக்கூடிய மாய அம்மானே சுவாமியே, நீர் என்ன பண்ணேர்னா, எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே, என்னுடைய ஹிருதயத்துல வந்து அப்படி ஆச்சரியமாக தித்திச்சின்றிருக்கிறே. எண்ணம் அப்படின்னா என் மனசுல புகுந்து பிரவேசிச்சு தித்திக்கும் அமுதே அப்படின்னு, போக்யமாக இருந்து ஒரு அமிர்தம் போலே என் ஹிருதயத்துல இருந்து எனக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நீர் இவ்வளவு பண்றேரே, ஏன் அப்படின்னா, அப்ப நான் எந்த உபாயமும் பண்ணலையே, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாத இருந்தது, அப்படி சாட்சாத் பகவான் ஒருத்தன் இருக்கார், அவர்தான் பரமசேஷி, எனக்கு எல்லாம் அவருக்கு கைங்கரியம் பண்றதே சேஷத்துவமே தான், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு, அவரே பிராபியம், அவரே உபாயம் அப்படின்னு நீர் எனக்கு காட்டினேரோ என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து. அதுவும் யாரு? இமயோர் அதிபதியே, நித்திய சூரியர்களுக்கு அதிபதியான நீர், ஆனாலும் என்னுடைய ஹிருதயத்தில் வந்தேரு. இப்ப சில பேருக்கு கஷ்டமா இருக்கு, எங்கேயே எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் ஒரு ஆத்துக்கு போனேன்னு, அப்படி கிடையாது. உமக்கோ இமையோர் அதிபதி நித்திய சூரியெல்லாம் அவ உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய ஹிருதயத்தில் நீர் நிறைஞ்சிருக்கார், அதனால என் ஹிருதயத்தில் வருவானே, யாருமே இல்லைன்னு வந்தேன்னு கிடையாது, அத்தனை பேர் இருந்தும் ஆனா இவனுக்கு கிருப்பை பண்ணணும் அப்படின்னு நீசனேன் நிறைவொன்றும் இல்லேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பாசுரத்தில் ஒழிவில் காலம் இல்லாமல், அப்படி அவளுக்கு அதிபதியாக இருந்தாலும் என் மனசுல வந்து நீ இருந்தாயே, எனக்கு இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுக்கும்பொழுது அப்ப மட்டும் நான் ஒன்றும் பண்ணல இல்லையா, அதே மாதிரி அனுகிரகம் பண்ணணும்னு. தென்னல் அருவிமணி பொன்முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அப்படின்னு திருமலையை சொல்லும்பொழுது, தென்னல் அருவி அப்படிங்கும் பொழுது தெளிந்த அருவிகள், அப்பேற்பட்ட அருவிகள் நம்ம பார்த்திருக்கோம், ஆகாசகங்கை, பாபநாசம், சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம், பத்ம தீர்த்தம்னு பல தீர்த்தங்கள் நிறைந்து இருக்கிற அப்பேற்பட்ட திருமலை, அந்த நீர்கள் எப்படின்னா அலைக்கும் அப்படின்னு அலையாக பரம்பரையாக கொட்டுறதான். அந்த கொட்டு அந்த பரம்பரை அந்த அலைகள் வரும்பொழுது எப்படின்னா அந்த ஜலங்கள் பிரவாகமாக வரும்பொழுது அதோடே சேர்ந்து என்னன்னா மணி பொன் முத்து அதெல்லாம் கொட்டுறதான். அப்படியே மணி தங்கம் பொன் முத்து அதெல்லாமே வந்து பெருமாளுடைய திருவடியில் வந்து கொட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்பேற்பட்ட திருவேங்கடம், அவ்வளவு மலைகள் இருக்கிறது, இதுல நிறைய நதிகள்ல அந்த நதி பிரவாகத்தினாலே ஆச்சரியமான மணிகள் பொண்ணு முத்து அத்தனையும் கொட்டுறது. அப்படி அண்ணலே உன்னடிசேர் அடியேற்காவாவென்னாயே, அப்பேற்பட்ட திருவேங்கட மலையிலே இருக்கிற திருவேங்கடமுடியானே, அண்ணலே ஓ சுவாமியே, உன் அடிசேருக்கு உன்னுடைய திருவடி சேர, அடியேருக்கு தாசபூதனான நாங்கள் எங்களுக்கு ஆவாவென்னாயே ஒரு கிருபை பண்ணக்கூடாதா அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். சுவாமி குருகைப்பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது வண்ணமருள் கொள் அப்படின்னு நிர்ஹேத்துக்கமாக செய்ய கடவதோ வெண்ணில் அப்படின்னு நிர்ஹேத்துக்கமாக ஒண்ணுமே பண்ணலையே, ஒரு உபாயமும் பண்ணலையே, அப்ப எப்படி நான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேள்வியா அப்படின்னு அதுக்கு சமாதானமாக உன்னோடு சம்ஸ்லேஷிக்கைக்கு அயர்வரர் அமரர்களாக இருக்கச் செய்தே அப்படின்னு, அயர்வரர் அமரர்கள் அவர் உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவாகதேத்தில் நீர் இருந்தா கூட கேவல கிருபையாலே நிறுதசய ரமணீய நீலமேக சதிருச ஆச்சரியபூத திவ்ய பரி திவ்ய ரூப விசிஷ்டனாய்கொண்டே என் நெஞ்சில் நிறைந்து அப்படிங்கிறார். அப்படின்னு கேவல கிருபையாலே, அங்க வந்து உமக்கு வந்து இடம் இல்லைன்னு இல்லை, அப்பேற்பட்ட நித்தியசூரிகள்லாம் உம் அனுபவிச்சுட்டு இருக்கா, இருந்தாலும் கேவல கிருபையாலே கிருபையினால மட்டுமே என்னிடத்தில் நிறத்திசே ரமணீய நீலமேக சதிருசனாய் அப்படின்னு மேகம் அப்படின்னு வண்ணமருள்கொள் அணிமேகவண்ணான் அப்பேற்பட்ட மேகம் போல இருக்கிற நீர் ஆச்சரியபூதனாய் அப்படிங்கும் பொழுது மாய அம்மானே அப்படின்னு அப்பேற்பட்ட மாயைகள் சேஷ்டிதங்கள் செய்பவரே அப்படின்னு திவ்ய ரூப விசிஷ்டனாய் திவ்யமங்கள விக்கிரகத்தோட அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் என் நெஞ்சுள் இருந்தான் அப்படின்னு வந்தேரே அப்படின்னு புகுந்து எனக்கு இனியானா போலே, இனியானா போலேனா என் நெஞ்சில் புகுந்து தித்திக்கும் அமுதே அப்படின்னு தித்தித்தாயே அப்படின்னு இன்னும் உன் கிருப்பையாலே இதுக்கு மேலையும் கிருப்பை பண்ண கடைசியா ஒரு கிருப்பை என்ன அப்படின்னா சுப்பிரசன்ன ரமணீய சலில சரித்பதரங்க பரம்பராணீதமான விமல ருச்சி விவிதமணி கனக ரத்னமௌக்திக கணிக ரங்களாலே விராஜமானமான அப்படின்னு அந்த திருமலையை சொல்லும்பொழுது முத்து பவளம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க அப்படியே சம்ஸ்கிருதத்தில் சொல்றார். சுப்பிரசன்னரமணீய சலில அப்படிங்கும் பொழுது தென்னல் தெளிவான அருவி, சுப்பிரசன்னமான அப்பேற்பட்ட அருவி, சரித்பத ரங்க பரம்பராணீதமான அப்படின்னு ஜல பிரவாகம் அப்படியே பரம்பரையாக உடாம அப்படியே கொட்டின்னு இருக்கு இல்லையா பிரவாகமாக வர்றதுல, விமல ருச்சி விவித அப்படின்னு பிரகாசமான மணிகள், மணி கனக தங்கம் முத்து ரத்னங்கள் அப்படின்னு மௌக்திக கணிக ரங்களாகலே விராஜமானமான அப்பேற்பட்ட ரத்னங்கள் எல்லாம் உம்முடைய திருமலையிலே நின்றருளின, உன் திருவடிகளிலே பிரானே என்னை சேர்த்தருள வேண்டுமென்கிறார் அப்படின்னு ஆச்சரியமான அப்பேற்பட்ட அந்த திருமலை, அந்த திருமலையிலே நின்றருளின திருவேங்கடமுடையானே பிரானே என் சுவாமியே என்னை சேர்த்தருள வேண்டும் அப்படின்னு என்னை அனுகிரகிக்க வேண்டும், உம்முடைய திருவடியிலே அடைய எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஆழ்வார் சொல்றார் அப்படின்றது சுவாமி திருக்குறிகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம். இங்க சொல்லும் பொழுது மணி தங்கம் முத்து ரத்னம் அப்படிங்கும் பொழுதே அந்த அந்த அருவியிலிருந்து அந்த திருவேங்கடமுடியான் திருவடியிலே கொட்டுறது இல்லையா அப்பேற்பட்ட மணிகள், அதனால பாதுகா சகசிரத்தில் பத்ததியில சுவாமி தேசிகன் காஞ்சன பத்ததி முத்து பத்ததி இந்திரநீல பத்ததின்னு இதும்படியே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்படியே அந்த பத்ததிகளுக்கு அப்பேற்பட்ட பெயர்கள்லாம் வைத்திருக்கார். அப்படி அப்பேற்பட்ட அந்த அனுகிரகம் எனக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு சுவாமி சாக்ஷாத் சுவாமி இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது அடியேர் காவாவென்னாயே அப்படிங்கிறார். அடியேற்கு அடியேனுக்கு ஆவாவென்னாயேன்னு சொல்லியிருக்கலாம்ல ஆழ்வார், ஆனா நம்ம ஆழ்வாராச்சே எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு, அடியேற்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சேர்த்தே, ஏன்னா தாசபூதரான எங்களுக்கு அப்படின்னு சுவாத்மனி பகுவச்சனம் அப்படின்னு எடுத்துக்காட்டு, இங்க வந்து ஏக வச்சனம் இல்ல, அடியேனுக்கு ஆவாவென்னாயே இல்ல அடியேருக்கு ஆவாவென்னாயேன்னு பகுவச்சனத்துல எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு நம்ம எல்லாரையும் சேர்த்து அனுகிரகம் பண்ணணும்னு நமக்காக கேட்டுக்கிறார். அதனாலதான் அவர் பிரபன்னஜன கூட்டஸ்தர் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆவாவென்னாயே அப்படிங்கும்போது, ஆவாவென்னாயே அப்படிங்கும்போது ஆஹா என்ன வேண்டும் அப்படின்னா, ஐயோ ஐயோ வென்று கிருபை பண்ண வேண்டும் என்றும் படி. பகவான் நம்மளை பார்த்தோன்னே ஆஹா என்ன வேண்டும் அப்படின்னா, ஐயோ ஐயோ எனக்கு கிருபை பண்ண வேண்டும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்றபடியாக அவாவென்னாயே அவாவென்னாயின்னு இன்னும் ஆழ்வார்கள் சொல்லும்போது, ஆ அங்க வந்து அடியேற்கு அப்படிங்கும்போது எனக்கு அப்படின்னு ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வார் வந்து திருவேங்கடமுடியான்கிட்ட கேட்கிறாராம். கேட்கறதா, அது எங்கேயோ மலையில இருக்கேன்னு பெருமாள் ஆஹா ஹா ஆஹா வென்னாயே ஆஹான்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உன்னை கிருபை பண்றேன் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த மாதிரி இருக்கு. அதனால அந்த மாதிரி பதத்தையே ஆழ்வாரிங்க வந்து மங்களாசாசனத்தில் சொல்றேர் அப்படின்னு. சுவாமி பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்தில் அணிமேகவண்ணா அப்படின்றதுக்கு அணிக்கு ஆழி கையுடைய அப்படின்னும் இந்த இடத்துல திருவாழியும் சேர்த்து சொல்ற, அப்பேற்பட்ட உடையவனே அப்படின்னு. மாய அம்மானே அப்படின்னு ஆச்சரிய குண சேஷ்டித்தங்களாலே பெரியவனே அப்படின்னு, அப்பேற்பட்ட ஆச்சரிய சேஷ்டித்தங்கள் பண்ணக்கூடிய மாய அம்மானே. எண்ணம் மித்யாதி அப்படிங்கும் பொழுது என் மனோ எனக்கு அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த இடத்துல எண்ணம் புகுந்துன்றதுக்கு எண்ணம் அப்படின்னா என் மனோரதத்தில் நீயே வந்து புகுந்து அப்படின்னு, என் மனோரதத்தில் அப்பேற்பட்ட தித்திக்கும் அமுதே என்னுடைய மனசிலே வந்து இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணாயே, அப்ப கூட நான் ஒன்னும் பெருசா உமக்கு உபாயம் பண்ணலையே, அதனால உம்முடைய திருவடி சேர்வதற்கும் எனக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. அண்ணலே எனக்கும் புஷ்கலக சுவாமித்வத்தை விவரித்தவனே அப்படின்னு, அண்ணலே சுவாமியே அப்படின்னு சொல்லும்பொழுது என்னன்னா, நீர் சுவாமியே அப்படின்றது நாங்கள்லாம் தாசபூத்தர் அப்படின்ற ஞானத்தை நீர் எனக்கு கொடுத்தேரே அப்படின்றதுனால அண்ணலே அப்படின்னு சொல்லி, உன் அடி உன் திருவடிகளை பிராபிக்கும்படி அனன்யகதியான்வென்கிறேன் அப்படின்னு, அப்பேர் வேற எதுவும் இல்லாம உன் திருவடியே பிராபியம் என்று நான் வந்திருக்கேன், அதுக்கான உபாயம் நீரே எமக்கு அனுகிரகத்தை பண்ணும் அப்படிங்கிறேன் அப்படின்னு எண்ணம் புகுந்து தித்திக்குமமுதே அப்படின்ற அந்த இதுக்கு இங்க வியாக்கியானம். அதே மாதிரி மாய அம்மானே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆச்சரிய குணச்சேஷ்டித்தங்களாலே பெரியவனே அப்படின்னு சொல்ற, இன்றைக்கு ஐந்தாம் நாள் உற்சவம், கார்த்தால திருவேங்கடமுடியான் மோகினி அவதாரத்தில் எழுவேர், பக்கத்தில் கண்ணன், கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் கேட்கவே வேண்டாம், மோகினி அவதாரத்தில் திருவேங்கடமுடியான் சேஷ்டி ஆச்சரிய சேஷ்டிதம் தான். அங்க வந்து வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிற மாதிரி அந்த திருப்பார்கடலிலே கடையும் பொழுது மந்திர பர்வத்தினாலே அதுல வந்து கடைசியா அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தம் தேவர்களுக்கும் அப்புறம் அந்த அங்க இருக்கிற ராட்சசர்களுக்கும் இவாளுக்கும் வந்து சண்டை, அசுரர்களுக்கும் யார் அந்த அமிர்தத்தை கடைசியில எடுத்துப்பா அப்படின்னு ஒருத்தர் போட்டி போட, ஆனா பகவான் அந்த அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே தரணும் அப்படின்னு மோகினியாக ஒரு ஸ்திரீயாக வந்து நாட்டியமாடி அவளை மயக்கிறானாம். அப்பேற்பட்ட ஆச்சரிய சேஷ்டித்தங்கள் பண்றான், எதுக்காக அசுரர்களுக்கு எதுக்காக வந்தோன்னும் மறந்து போயிடுது, பெருமாள் இந்த நாட்டியத்தை பார்த்து இவாள்லாம் மோகினி இதில் மயங்கிட்டாளாம், மயங்கி அவ அந்த அமிர்தத்துக்கு வந்ததையே மறந்துட்டா அப்படின்னு. அப்ப திருவேங்கடமுடியான சேஷ்டித்தங்கள்னா திருவேங்கடமுடியான சேவிச்சாலே நம்ம எல்லாம் ஒரு க்ஷணம் அந்த திருமலையிலே வரும்பொழுது அந்த கருடாழ்வார்கிட்ட நம்ம வந்து அந்த பெருமாளை சேவிக்க போறோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனசெல்லாம் அப்படியே மாறிடும், ஒரு க்ஷணம் தான், ஆனா அந்த பெருமாளை சேவிச்ச உடனே அப்படியே நம்ம வந்து அப்படியே அந்த ஆழ்ந்து இருப்போம். ஆழ்வாருடைய அனுபவம் அது எங்கேயோ, ஆனா ஒரு சாமானியனுக்கும் இன்னைக்கு கூட சாமானியர்களுக்கும் அந்த திருவேங்கடமுடியான சேவிச்சா அந்த ஆச்சரிய சேஷ்டித்தங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே மயக்கம் அப்படியே எல்லாம் மறந்தா போலே இருக்கமோ, பெருமாளுக்காக வேண்டிக்க நம்ம வரும், இன்னைக்கு கோடி ரூபாய் வேணும், பிசினஸ் ஆகணும், குழந்தை பறக்கணும், எல்லோதோ மனசுல நினைச்சிட்டு இது பண்ணணும் அது பண்ணணும்னு வந்தாலும் அந்த குருடாழ் அங்கேருந்து திருவேங்கடமுடியான சேவிச்ச உடனே அப்படி அந்த கையை கூப்பி நம்ம என்ன என்ன வேண்ட வந்தோம் எல்லாம் மறந்துடும். ஆனா பகவான் அவன் மனசுல நினைச்சதெல்லாம் கொடுக்கறான், ஆனா அது அத்தனையும் மறந்து அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே நம்ம எப்படி ஆழ்ந்து போயிடுறோமோ, ஆழ்வாருடைய ஆழ்ந்த பக்தி அது நமக்கு இல்லை, ஆனா சாமானியர்களையே அவன் வந்து மயக்கிறான்னா, அதுவும் மோகினி அவதாரத்துல திருவேங்கடமுடியான சேவிச்சா இன்னும் என்ன இருக்கு, அந்த வெள்ள வஸ்திரத்துல பீதாம்பரத்துல மோகினி அவதாரத்துல அதுவும் பக்கத்துல கண்ணன் ரெண்டு பேரையும் சேவிச்சா அங்க எல்லாரும் நம்ம ஒரு க்ஷணம் அன்னைக்கு திருவேங்கன் சாதாரணமா சேவிச்சாலே நம்ம ஒரு நிமிஷம் எல்லாம் மறந்துடுவோம்னா, மோகினி அவதாரத்துல பெருமாளை சேவிக்கிறதுன்றது அது சொல்ல முடியாத ஒரு நமக்கு அனுபவம். அன்னைக்கு ராத்திரி அந்த கருட சேவையில ஏறுறார், அதுவுமே அப்பேற்பட்ட கருட சேவை. அப்படின்னா கார்த்தால அந்த மோகினி அவதாரத்தை சேவிச்ச உடனே அத்தனை பக்தர்கள் 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவா. ராத்திரி கருட சேவை சேவிக்கிறதுன்னா அப்படியே அங்க உட்காந்துருவா ராத்திரி வரைக்கும், ராத்திரி 11 மணிக்கு தான் சேவை. அப்படின்னா கூட ஒருத்தர் கூட மத்தியானம் எழுந்து வெளில போனோம்னு கிடையாது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்திருந்தாலும் சுத்தி அந்த மக்கள் அந்த பெருமாளை சேவிக்கணும். தித்திக்கும் அமுதே, அந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான், ராத்திரி கருட சேவை சேவிச்சுட்டு தான் வெளில போனோம் அப்படின்னு இருப்பா. கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். இத்தனைக்கும் 2-3 வருஷம் முன்னாடி ஒரு வாட்டி மழை 12 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அப்படி மழை, அந்த மழையில கூட ஒருத்தருமே குட்டி குட்டி குழந்தை வச்சவா மேல தவளை போட்டு உக்காந்தாலே தவிர யாருமே எழுந்து வெளில போல. எப்படியோ இந்த திருமலைக்கு வந்துட்டோம், அந்த கருட வாகனத்தை சேவிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு இருக்கான்னா, அப்பேற்பட்ட பக்தர்கள் 4 மாடவீதியிலையும் அத்தனை பேர் இருந்தான்னா பெருமாளை சேவிக்கிறது இருக்கட்டும், அந்த பக்தர்களை விழுந்து சேவிச்சாலே போறோம், நமக்கெல்லாம் பெரிய அனுகிரகம், அப்பேற்பட்ட பாக்கியம் தான். அப்படி அந்த பெருமாளை வந்து ஆழ்வார் ஆழ்ந்து அவர் தித்திக்கும் அமுதேன்னு சொல்றது ஒரு பெரிய இதுவா இருக்கும், அவருடைய அனுபவமே வேற. ஆனா சாமானியர்களுக்கும் அப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பெருவான் இல்லையா, அவ்வளவு அனுபவம் கொடுத்தான் அந்த திருவேங்கடமுடியான்தான் சகலமும்னு நமக்கு தெரிஞ்ச அந்த ஞானம் வந்துருச்சு இல்லையா. இனிமேல் என்ன அப்படின்னா உம்முடைய திருவடியிலே எங்களை சேர்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம பிரார்த்திக்கணும். இந்த திருவேங்கடமுடியானுக்கே ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல முதல் மங்கள ஸ்லோகத்திலேயே ஸ்ருதி சிரிசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு அந்த வேதம், ஸ்ருதிக்கு சிரஸ் அப்படின்னா வேதத்தினுடைய வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட அந்த சாட்சாத் பரபிரம்மம் இந்த திருவேங்கடமுடியான்தான் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசன் அவர் வந்து கருட சேவையில் இருக்கிறதுனா அந்த கருடன் தான் மறையின் பொருளாம் கருடன் உருவாம் அப்படின்னு வேதத்துக்கு, அந்த வேதத்துக்கு வேதத்தினுடைய ரூபம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது சாட்சாத் கருடன் தான், ரூபமே கருடன் தான். அந்த கருடன் அந்த வேதம் என்ன காட்டுறது, ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மன், இந்த பரபிரம்மம் திருவேங்கடமுடியான்தான் அப்படின்னு காட்டுறது. அப்போ அத்தனை பேரும் ஏன்னா திருவேங்கடமுடியான அனுபவிக்காதவா யார், சில கோவில்கள் பார்த்தோன்னா நல்ல சம்பிரதாயம் தெரிஞ்சவா அந்தந்த பெருமாள் அனுபவிப்பா, சில பஜனை கோவில்களில் போனோன்னா அந்த பஜனை பண்றவா அப்பேற்பட்ட சங்கீதம் தெரிஞ்சவா அந்த பெருமாள் அனுபவிப்பா, ஆனா சம்பிரதாயத்தில் வேதம் தெரிஞ்சவாள்லாம் அந்த இடத்துல அவ்வளவா அனுபவிக்க மாட்டா. தே பெருமாள்னா வேதம் அத்தியனம் பண்ணவா பிரபந்தம் அவா அங்க போய் கைங்கரியம் பண்றதுலயே இருப்பா. அப்படி ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒவ்வொரு சிறப்பு. சில லௌகீகர்கள்லாம் சில கோவில் அனுபவிப்பா, அந்த இடத்துல நம்ம பெரியவா அங்க அவ்வளவா வச்சுக்க மாட்டோம். அங்க எங்கெல்லாம் பெரிய உற்சவாதிகள் நடக்கல, எங்க பிரபந்த இப்ப திருவனந்தபுரம் அப்படின்னு எடுத்துனோம்னா சாமானிய ஜனங்களுக்கு அங்க இருந்தா கூட நம்மளவாளுக்கு அங்க அப்பேற்பட்ட உற்சவங்கள், காஞ்சிபுரத்தில் நடக்கிற உற்சவங்கள் எல்லாம் அங்க இல்லையே, அங்க சின்ன பெருமாள் அங்க வேற மாதிரி ஒரு நடக்கிறதுனால அந்த அனுபவத்தை வந்து அவளுக்கு அவ்வளவா இருக்காது. ஆனா எல்லாருக்கும் சாமானியர்கள் இருந்து ஆழ்வார்கள் நித்தியசூரிகள் ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பற்பினுத்து அங்க சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம்னா இத்தனை பேருக்கும் சாமானிய ஜனங்களிலிருந்து நித்தியசூரிகள் வரைக்கும் அத்தனை பேரும் அனுபவிக்கும் பெருமாள் திருவேங்கடமுடியான்தான், அது சத்தியம். அப்பேற்பட்ட பெருமாள் அவர் எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே அப்படின்றதுக்கு இப்ப ஏற்பட்ட அந்த சேஷ்டிதங்கள் இந்த பாசுரம் நமக்கு இன்னைக்கு அந்த மோகினி அவதாரம் கருட சேவையோட அமைந்ததும் அந்த திருவேங்கடமுடியானுடைய நமக்கு அனுகிரகமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதுக்கு அடுத்த பாசுரம் ஆவாவென்னாய் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலிடே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.